சின்ன ரோஜா பூவே செல்ல கண்ணே நீயாறு, தப்பி வந்த சிப்பி முத்தே உன்னை பெற்ற தாயாறு, சொல்லிக் கொள்ள வாயும் இல்லை அள்ளிக் கொள்ள தாயும் இல்லை, ஏனோ சோதனை இளநெஞ்சில் வேதனை, சின்ன சின்ன ரோஜா பூவே செல்ல கண்ணே நீயாறு. சின்ன பிஞ்சு நெஞ்சுக்குள்ளே என்ன என்ன ஆசையுண்டோ, உள்ளம் தன்னை மூடி வைத்த தெய்வம் வந்தா சொல்லும் இங்கே, ஊரும் இல்லை பேரும் இல்லை உண்மை சொல்ல யாரும் இல்லை, நீயும் இனி நானும் ஒரு ஜீவன் தான் ஓவியம், இதில் சோகம் ஆயிரம், சின்ன சின்ன ரோஜா பூவே செல்ல கண்ணே நீயாறு, தப்பி வந்த சிப்பி முத்தே உன்னை பெற்ற தாயா. கண்ணில் உன்னை காணும் போது எண்ணம் எங்கோ போகுதையா, என்னை விட்டு போன பிள்ளை இங்கே உந்தன் கோலம் கொண்டு வந்ததென்று எண்ணுகின்றே, வாழ்த்து சொல்லி பாடுகின்றேன் கங்கை நீ என்றா கரை இங்கு நான் சன்னதி, சின்ன சின்ன ரோஜா பூவே செல்ல கண்ணே நீயாறு, சொல்லிக் கொள்ள வாயும் இல்லை அள்ளிக் கொள்ள தாயும் இல்லை, ஏனோ சோதனை இளநெஞ்சில்